தமிழ்ல திருவாய்மொழி ஆயிரத்த தொடருக்கு சடகோபன் சாதித்தான் சொல்லுதா. அவர் சாதிக்கிறதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டவனா, எல்லாம் வேதம்தான் மூலம், வேதத்தையே தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்னு சுவாமி ஜெய்சந்தர் சாதித்தாரு. அது மாதிரி வேதார்த்தங்களெல்லாம் தெளிவாக தெரிவதற்காக திருவாய்மொழி ஆயிரத்தை சாதித்தார். அந்த திருவாய்மொழி ஆயிரம் எந்த மொழியில வந்தது தெரியுமோ அப்படின்னா, தமிழ் மொழியில வந்தது, திராவிட மொழியில வந்தது. அந்த பாஷை எப்ப ஏற்பட்டது அப்படின்னா, அதன் பெருமையை சொல்லி அப்பேற்ற உயர்ந்த பாஷையில இவர் திருவாமொழி ஆயிரம் மொழியின பெருமையை சாதிச்சு சொல்றாருப்போ என்ன. இந்தியஸ்தம்பாது அவிகதகதேகே, அகஸ்த முனிவராலே தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் மொழி. அதுக்கு இலக்கணங்கள் எல்லாம் வகுத்து தமிழ் மொழி அழகுபடுத்தி நாம் எடுத்து காட்டினவர் ஆறு அகஸ்திய முனிவர். அகஸ்திய முனிவர்னா அவர் ஆறு அப்படின்னு கேட்டார். அவர் சாமானியப்பட்ட ஒருத்தர் பண்ணா அதுல மதிப்பு இருக்காது நமக்கு. ஆனா ஒரு பெரியவாள் பண்ணிருந்து சொன்னா அதுல ஏதாவது இருக்குன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு வாய்ச்சி பார்ப்போம். அது போல இப்ப அகஸ்தியருடைய பெருமையை சொன்னா தமிழ் மொழியினுடைய பெருமை இன்னும் நன்றாக விளங்கும். ஆகையினால அதை பேசுறாரு இங்க, விந்தியஸ்தம்பாது அவிகதகதேகே, விந்தியஸ்தம்பாது அவிகதகதே. அந்த காலத்துல வட இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு நடுவில் உள்ளது விந்திய மலை. இங்க விந்திய மலை சோறு போட்டால் ஒரிஷா இருந்ததுன்னா இங்கேயும் அங்கு போக்குவரத்துக்கே முடியாது போச்சு தெரிஞ்சா. அகஸ்தியர் தெற்கேந்து வடக்க போகணும்னு பார்த்தா இது எதிர்க்க நிக்கிறது. என்ன பண்றது பார்த்தா அவருடைய மந்திரசக்தியினால அந்த மலையை பார்த்து சரஸ்வ பவான் சாய்ந்து போச்சு. நான் திரும்பி வர வரல இப்படியே இருந்தோம் அப்படின்னு திரும்பி வரல, வடக்க போனது திரும்பி வரல. அதனால இந்தியஸ்தம்பாது அவிகதகதேகே, ரொம்ப மாதிரி உயர்ந்து நிற்க முடியாத இந்திய மலையானது இருக்க அதை அடக்கி அது வழியாக தாண்டி வடக்கே போக முடியாத அதிகத தடையில்லாத கெதிய உடையவர். இந்திய மலையை அடக்கி வடக்கே எல்லாரும் போக முடியாத பண்ணி வச்சவராரு அகஸ்திய முனிவர். அப்பேற்ப முனிவர் அவருடைய பெருமை இன்னும் அது மாத்திரம் இல்ல, விஸ்வ ஆசாந்த சிந்தோஹோ. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணார், ஆதனம் பண்ணி உலகத்தில் இருக்கிற சமுதிரம் எல்லாத்தையும் சாப்பிட்டோம், சமுதிரங்கள்லாம் தரகட்டி போச்சு. அது மாதிரி பண்ணார். ஆக மந்திரசக்தியினால எதையும் பண்ண வல்லவர் அகஸ்திய முனிவர். கும்பீசூனோ அசுர கபல கிராசினஹா, இன்னவர் அகஸ்தியர் எப்பேற்பட்டவர், சாமானியப்பட்டவர் இல்ல. மகர்ஷிகள் எல்லாம் சாத்தம் பண்ணுவார், அவர் ஆசிரமத்தில் சாத்தம் பண்ணுவார். அந்த காலத்துல ஓரளவு மாம்ச போஜனம் இருந்திருக்கு புரிஞ்சுதா. அப்படி இருக்கிற காலத்துல ஆடு வீடு இதெல்லாம் பிடிச்சு எடுத்து காட்டில் தெரியும் போது மிருகங்கள் கிடைக்கும், அதை எடுத்து வச்சுட்டு சாதத்துக்கு எல்லாம் அவ ஆதரவு பண்ணுவா. அப்படி இருக்கிறதுல வாதாதின்னு ஒருத்தான், அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, எந்த ஆசிரமத்தில் சாத்தம் நடக்க போறதோ அந்த ஆசிரமத்து வாசல இப்படி உழவுவான், பிரிந்து தேர்ற மாதிரி வந்து உழவுவான். தேடியே பிடிக்குவான், கிட்டக்கே கடுத்துடுத்தான்னு அதை பிடிச்சிருவாவா. அதை பிடிச்சி யோகனம் பண்ணி அவன் சாப்பிட்டத்துல ராமாந்தகாவுக்கு போட்டா. ராமாந்தகாரா சாப்பிட்டுட்டு என்ன, அவளை உத்தேசத்தை கிளப்பி வெளியில வந்தாலோ இல்லையோ உடனே ஒரு குரல் கொடுப்பான், வயத்திலேருந்து சிச்சுன்னு வந்துடுவான். அந்த அசுரனுக்கு அதை வெட்டி கிட்டி துண்டு பண்ணாலும் கூட மண்ணி ஒண்ணு சேர்ந்து மறுபடியும் வரக்கூடிய ஒரு சக்தி ஆற்றல் அவனுக்கு வலிமை இருக்கு. அதனால என்ன பண்ணுவான், அவன் அண்ணன் வந்து கூப்பிடுவான், வாதாபே அப்படின்னு கூப்பிடுவான். கூட்டாக்க இவ வந்துட்டேன்னு வேற கேஷன் வருவான். அந்த முனிவர் செத்தார் அவ்வளவுதான். இத மாதிரி தந்திரமான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். அப்படி இருக்கிற காலத்துல எல்லாரும் அகஸ்தியர் இடத்துல முறையிட்டார். அகஸ்தியர் அவர் பண்ண வேண்டிய சாதம் வந்து இது அங்க தொழில் கேஜின்னு விளையாடிச்சு. இவன் வாதாபி போனா எடுத்து பிடிச்சா அது பண்ண அதை பண்ண சொல்லிட்டார் தெரிஞ்சா. அகஸ்தியர் அதுல இல்ல, அகஸ்தியர் ஒருத்தராஜில பிராமணர்களுக்கு இருந்தார். அப்படி ஒருத்தர் சாதம் பண்ணச்சு அகஸ்தியர் பிராமணர்களுக்கு இருந்தார். பிராமணர்கள் இருக்கும்போது எல்லாரும் செத்துனால எல்லாரும் பயந்தா, என்ன பிராமணர் இருக்க மாட்டேன்னு. ஏன்னா தட்டுக்கிட்டு இதாச்சுனாக்க ஏதோ ஆயிட்டு என்ன பண்றதுங்கிறதுனால பிராமணர்கள் இருக்க பயந்து இருந்தார். அகஸ்தியர் நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு அகஸ்தியர் பிராமணர்கள் இருந்தார். ஏஞ்சின்னு வந்த உடனே அவன் என்ன பண்ணான், அவன் அண்ணா ஏ வாதாபி அப்படின்னு கூப்பிட்டான். இவர் என்ன பண்ணார், வாதாபே ஜீர்ணோபவான்னு வயத்தை ஒரு தடவு தடையினார். அவ்வளவுதான் சரியா போய் என்ன கூப்பிட்டாலும் வழியில வரல. ஆகையினால கும்பி சூனோகம் கும்பத்தில் தோன்றியவர் அகஸ்தியர். அவர் என்ன பண்ணார், அசுர கபல கிராசினா அசுர கபலமாத மாம்சம் சாப்பிட்ற காலத்தில் சாப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணார், அவனே இல்லாமல் அடித்தார். ஆக இப்ப ஏற்பட்ட விஞ்சய மலையை அடைக்கினவர் என்ன சமுதிரங்களெல்லாம் அவர் ஆகமத்திலேயே இல்லாமல் அடித்தவர். அதே சமயத்தில் பரம துஷ்டமான வாதாபிய ஜீர்ணம் பண்ணி ஒண்ணுமில்லாமல் பண்ணினவர். இப்பேற்பட்ட பெரிய தவ வலிமையுடைய மகான் அவன். அப்பேற்ற மகானுடைய முனிவர் சேர்ந்து வந்தது இந்த தமிழ் பாஷை. அவருடைய கிராசினகா துவைர பாஷா. அப்பேற்ற தமிழ் மொழியானது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க உசந்ததா போயிருக்கு. பகவத் விஷயத்துல சேர்ந்து போயிட்டு எல்லாம் முழுக்க உபயோகப்படுது. எப்படின்னா நிச்சயம் ஜாதாம் சக ரிது தனோகம் நிஷ்பதந்தி முகாத்தே என்ன தே முகாது நிஷ்பதந்தி சதரிவ தனோகம். பாதுக நீ யார் தெரியுமா இருப்பா தெரிஞ்சா, நீ வந்து நம்மாழ்வாராக அவதரிச்சேன் இல்லையா. தடகோபர் திருவாங்கியாயிரத்தை இயற்றினார்னு சொன்னாக்க அது ராய் இயற்றினது பாதுகையே இயற்றினது. பாதுகை தான் நம்மாழ்வாராக அவதரித்தது. சடரிப்பு தனோகம்னார், சடரிப்பு நம்மாழ்வார். அவருடைய சரீரத்தை எடுத்துன்றது பாதுகை. நீ அப்படி எடுத்துட்ட எடுத்துண்டு உன் வாயிலேருந்து திருவாயுமையாயிரம் நம்ம அழகாக வந்து வந்தது. பெண்ணா எடுத்து நிச்சயம் ஜாதா தெரிஞ்சா எல்லோரும் கொண்டாட முடியாக, எல்லாரும் பாராயணம் பண்ண முடியாக, என்ன தீவிரத்திலையும் ஒழிக்க முடியாத அளவுக்கு நிச்சயம் ஜாதா சதரிசனோ தனோகோம் நிஷ்பதந்தி முகாத்தே. ஆக சடவோமுனிவருடைய வேகம் பூண்டு அவதரித்து சடவோமுனிவராக பாதுகையாக அவதரித்து இந்த திருவாயுமாயிரத்தையே ஏற்றினது. அந்த திருவாயுமையாயிரம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா பிராச்சீனானாம் சுசி பிரசதாம் பாதுகே பூர்வகன்யா. உன் வாயிலிருந்து வந்தது அல்லவா, நீ நம்மாழ்வாரை அவதரித்து வந்தது அல்லவா, ஆகினால அது எப்படி ஆயிடுச்சு பிராச்சீனானாம் சுசி பிரசதாம். முன்னாடியே இருக்க முடியாத சுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, சம்ஸ்கிருத சுதிகளெல்லாம் அதுகளுக்கெல்லாம் முன்னாடி பாதுகே பூர்வகன்யா முன்னாடி கொண்டாடும்படியாக ஆயிடுச்சு. ஆக தெய்வ பிரபந்தம் முன்னாடி கொண்டாடும்படியாக ஆனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பாதுகா தேவி கடவுள் முனிவாக அவதரித்து திருவாயுமையை ஏற்றியதுதான் காரணம். அதனாலதான் கோவில்ல பெருமாள் அழினா முன்னாடி தெய்வ பிரபந்தம் போறது தெரிஞ்சு அவ பாராயணம் பண்ணிட்டே போற. இவர் வேதங்கள் பெருமாளுக்கு பின்னாடி வந்துட்டு வேத பாராயணம் பின்னாடி நடக்கிறது. அதனால அது ஏன் அப்படி முன்னாடி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னன்னோ சொல்வார் சுவாமி தேசியன் அழகாக அது பாதுகாதேவி சடவ முனிதாக அவதரித்து இயற்றபடினால அதற்கு இவ்வளவு உயர்வு அப்படின்னு சொல்லி பேசினார். இன்னொரு காரணமும் சொல்றது உண்டு என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதே முன்னாடி போறது வம்சத்தையே பின்னாடி ஒரு வம்ச வேதம் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் சாதித்தபடி தெரியாத மரணங்கள் தானே இது தெளிய முடியாது வச்சிருக்கு இல்லையா. அந்த தெளியாத மறைன்னு கட்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய மறை அவசியம் எல்லாராலும் தெரிந்து கொள்ள வேண்டிய மறைகள் சம்ஸ்கிருத வேதங்கள் இல்லையா. அதுதான் ஆதியானது. ஆத்துல மூல பத்திரம் இருக்குவாங்க ரெக்கார்டு தெரிஞ்சா எதுக்கா ஒண்ணுக்கு வேணும்னு கேட்டாக்க யாரும் வெளியில் எடுத்து கொண்டு மாட்டாரு. உடனே உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து வேத பந்தில் வச்சு அதான் காட்சி எடுத்து காட்சியை கொண்டு கொடுப்பான். இந்த காலத்துலன்னா பக்கத்திலேயே போய் உட்காந்து ஜெராஸ் காட்சி இருந்து அதை கொண்டு கொடுப்பா, அதை உள்ள வச்சிருவா புரிஞ்சுதா. அதனால எப்பொழுதும் மூல பத்திரம் உள்ள பத்திரமா இருக்கும் புரிஞ்சுதா. நகல் முன்னாடி நடுவுதா வரும். அத மாதிரி வேதம் இருக்கே மூல பத்திரம் வரும். மூல பத்திரம் அப்படினால அது பெருமாளுக்கு பின்னாடி பெருமாளை தோற்றம் பண்ணி மெதுவா அப்படி இப்படி மறைஞ்சாப்புல வந்துட்டு இருக்கு. அது நகலான இதனுடைய நகலான அப்படினால தீய பிரபந்தம் அது முன்னாடி கம்பீரம் முன்னாடி போயிட்டு இருக்கு தெரிஞ்சுதா. அப்படி ஏதாவது காலத்து வந்தா மறுபடியும் இந்த வேதம் இது செஞ்சுக்கணும், மறுபடியும் அந்த மறுபடியும் வரபடியா பண்ணிவிடும். அதனால அப்படி இது ரெண்டு முன்னாடி பின்னாடி போறதுக்கு காரணம் அப்படின்னு சில பெரியவாள் அபிப்பிராயப்படுவார். அதனாலதான் ஆழ்வார் சுவாமி தேசிகன் சன்னிதா சார்வபூமி திருவாய்மொழிக்கு கௌரவம் கொடுத்து இத வேதத்தில் எப்படி சன்னிகிதையோ அதே மாதிரி இதுவும் திவ்ய பிரபந்தமும் திருவாய்மொழியும் ஒரு சன்னிகிதை அப்படின்னு வச்சார். சன்னிகிதைய ஆழ்வார இயற்றினார் சொல்லாம சன்னிகிதான் ரிஷவந்தம் இன்னொரு இடத்துல. ஆக வேதங்களை எப்படியானால் மகர்ஷிகள் தன்னுடைய தவத்தின் பெருமையினாலே கண்டுபிடித்து நமக்கெல்லாம் கிடைக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம ஆழ்வார் அவர் திருவாய்மொழியை ஏற்றவில்லை. என்ன நம்ம ஆழ்வார் தன்னுடைய தவ வலிமையினால முன்னாடியே இருந்த திருவாய்மொழி ஆயிரத்தை கண்டு நமக்கு உபதேசித்தார் அப்படின்னு வேதத்துக்கு ஈடாக திருவாய்மொழியை சொல்ல வேண்டும்ங்கிற கிரமத்தில் சுவாமி தேசியம் அப்படி பேசியார். ஆகினால அதற்கு பின்னாடி ரங்கநாதனை நாகமுனிகளாக அவதரித்து என்ன ஆழ்வாரா இருக்க முடியாத ஆழ்வாருடைய அவதாரமா இருக்க முடியாத பாதுகை இருக்கோ இல்லையோ என்ன அந்த பாதுகையே ஆச்சாரியனாக கொண்டு உன்னை பறைசாற்றி பேசினார் எப்போதும் சுவாமி ஜெய்சன். அதனாலதான் பகவதாசாசனமே எனக்கு காரணமே ஆச்சாரிய கோட்டிலே சொல்றார். நமக்கு பகவத்கீதையும் இல்லையா பகவத்கீதை யார் மூலமா வந்தது பாதுகை மூலமா வந்தது அப்படிங்கிறப்போ அப்போ பாதுகையை எப்படியானால் விருத்திய சத்குருத்திஸ்த நமோவாகம் அதிகமே ரிணிமேஷ தத்ராஜு தம்பதி ஜெகதாம்பதி என்று நம்முடைய ஆச்சாரியார் அவருக்கு ஆச்சாரியார் ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க முதல் ஆச்சாரியார் ஆறு திவ்ய தம்பதிகள் அப்படின்னு சொல்றமோ இல்லையா அப்படி வருகின்ற காலத்துல வேதாந்தங்கள் எல்லாத்துக்குமே நாதமுனிகள் மூலமாக நமக்கு வந்தது சரிங்களா. அவருக்கு சர்வ முனிவர் தான் அவதரித்து யோக தசையில உபதேசம் பண்ணார். ஆகையினால சடவ முனிவருங்கிறது ஆறு பாதுகா தேவி ஆகினால பாதுகையும் நமக்கு ஆச்சாரிய கோட்டிலே சேர்றது என்கிற காரணத்தினால பிராச்சீனானாம் சுதிபர்கதாம் பாதுகே பூர்வகன்யா என்று அந்த திருவாயினுடைய பெருமையை பாதுகையின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டினார் சுவாமி தேசிகன். சடகோ பைதி சமாக்கியாம் தவ ரகு துரீண பாதுகே யுக்தா சூதே சகசிரமேவம் சூக்தி ஸ்வயமேவ என்னயா பவதி. நம்மாழ்வாருக்கு என்னென்ன சிறப்பு உண்டோ அதெல்லாம் பாதுகைக்கும் உண்டு அப்படிங்கிறார். என்ன பாதுகா சாஸ்திரமானது திருவாய்மொழி ஆயிரம் போலவே என்ன பெரியவர்கள்லாம் பாதிக்கிற வழக்கம் சரியா. திருவாய்மொழி ஆயிரம் பாதுகாசிரமும் கிட்டத்தட்ட ஒண்ணு அப்படின்னா நம்மாழ்வார் என்ன பண்ணார் பெருமாளை பற்றி ஆயிரம் பாடினார் சரிதா. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாக்க தன்னை பாதுகா தேவியே எனக்கு ஆதாரமாக கொண்டு தன்னையே நீ பாடிக்கொண்டார். அதாவது என்ன அர்த்தம் பாதுகா தேவியானவர் சுவாமி தேசியத்தில் ஆவேசித்து சரிதா பாதுகா சாகரத்தை பண்ணிட்டு சரிதா. பாதுகாசத்தை பண்ணினவர் சுவாமி தேசியம் தான்னு சொல்லலை இங்க சரிதா. நீ என் தலைமையில உட்காந்து அனுகிரகிச்ச சன்னியில வந்தபோது பாதுகாசனம் பண்ணணும்னு உள்ள போது அப்ப என்ன பண்ணா எம்பெருமானுடைய இதுல திருவாலக்கத்துல சாத்தோர கோஷையில சடாரி சாய்க்கிறான். அப்படி சடாரி சாய்க்கிற போது கெட்டியா சுவாமி தேசியனுடைய சிலசந்தையில பாதுகையை சாத்தி என்ன சொன்னா பாதுகாசாசனத்தை அவசியம் ஏற்றணும் அப்படின்னு அர்த்தமுகமா சொல்லி வச்சாப்போ. அப்போ பாதுகையினுடைய வாக்கா பெருமா சுவாமி தேசியனை ஏற்றுக்கொண்டு பாதுகாசத்தை ஏற்றினார். ஆக பாதுகாசமே பாதுகாதேவினாலேயே ஏற்றப்பட்டது அப்ப ஏற்பட்டது. ஏன்னா ஒருத்தரை கொண்டு ஒருத்தர் செய்தது உண்டு எப்படின்னு கேட்டோம்னா உபகார சங்கிரகத்துல முதல்ல சாதிக்கிறார் என்னை கொண்டு உபகார சங்கிரகத்தை செய்ததும் ஒரு உபகாரம் என்றான். சுவாமி தேசியன் பெருமாளுடன் உபகாரங்கள்லாம் எத்தனைன்னு கணக்கிட்டு நம்ம ஒரு உபகாரத்தை ஒரு விஷயமாக சாதிக்கிறார். அதுல இதுவும் ஒரு உபகாரம் என்ன தேசியனை கொண்டு சுவாமி தேசியனை கொண்டு உபகார சங்கரம் உன்னை இது முடியா நீ பண்ணினே இல்லையா அதுவும் பெருமாள் பண்ண உபகாரத்தில் ஒரு உபகாரத்தை சேர்ந்தது அப்படின்னு. அதை மாதிரி தேசிகனை கொண்டு பாதுகா தேவி பாதுகா சாஸ்திரத்தை தானே ஏற்றிட்டு ஒரு பரமோபகாரம் நமக்கு செய்தது. அதனால சடகோ பைசி சமாக்கியா தவரக துரீண பாதுகே யுக்தான் ரகு துரீண பாதுகே. ஸ்ரீராமனுடைய பாதுகையே உனக்கு என்ன திருநாமம் சடகோபன் திருநாமம் பாதி சடகோபன் திருநாமம் அது சொல்றது நியாயம்தான். உனக்கு சடகோபன் அழைக்கிறது நியாயம்தான் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டவனாக்க, நீ என் மேல ஏறிட்டுக்கொண்டு என் மூலமாக அவர் சடகோபன் 1000 பாடல்கள் பாடினார் அல்லவா, நீ என் மூலமாக 1000 ஸ்லோகங்களை பாடிவிட்டாய், புரிஞ்சுதா? சூதே சகசிரமேவம் சூக்தி, நம்மாழ்வார் பாடியது போல 1000 ஸ்லோகங்களை என் மூலமாக பாடித்தான், நீ ஏ பண்ண முடியாது செய்தாய். ஆகினால உனக்கு சடகோபங்கிற திருநாமம் ரொம்ப இஷ்டமானது அப்படின்னு சடகோப திருநாமத்தை பத்தி பேசினார். இப்போ அதோட கூட இந்த இடத்துல இன்னொரு அர்த்தமும் தோனிக்கிறது, சூதே சாஸ்திரமேவம் சூட்டி என மாதிரியான 1000 சூட்டிகளை சூதே பவதி, நீயே பிரசித்த அப்படின்னா நீயே ஏற்றினாய் அப்படின்னு, பாதுகாதேவி நீயே ஏற்றினாய் அப்படின்னு. ஏன் இது மாதிரி அவ்வளவு நெய்ச்சியான சந்தானம் பண்றார் அப்படின்னா, அது எந்த இடத்துல சுவாமி ஜெயிச்சின்னு சாதிச்சார், பாதுகாத்தான் எங்க பிரகாசமாச்சு அப்படின்னா பெருமாள் சன்னதியில, மொத்த நாள் காலம் வர பெருமாள் சன்னதியில நீர் 1000 ஸ்லோகம் பண்ண வேண்டியது, நானும் 1000 ஸ்லோகத்தை வந்து இங்க செல்ல வேண்டியது அப்படின்னார். இன்னொருத்தர் என்ன பண்ணாரோ, ஒருத்தர் இந்த பண்றேன்னு சொன்னவர், சுவாமி 1000 விண்ணப்பிக்கிறேன்னு வந்த உடனே அவருக்கு வெக்கமா போச்சு, பாவம் வெக்கமா போய் தலை குதிஞ்சுட்டு நின்றுருக்கார். அதை பார்த்தார் சுவாமி தேசியம், அவரோ பரம பாகவதர் தெரிஞ்சார், ஸ்ரீ வைஷ்ணவர், அவர் அவமானப்படும்படியாக பண்ணப்படாது, புரிஞ்சா? அதுக்காக அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தும் முறையில அழகாக இன்னொரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்துல உண்டு, அது நனவு வரும்படியாக இந்த ஸ்லோகத்தை இங்க சாதிச்சார் சுவாமி, சூதே சகஸ்திரமேவம் சூட்டிகின். இன்னொரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சுதே சூகர யுவதி சுதசதம் அச்சந்த துர்பகம் ஜடிதி கரிணி சிராய சூதே சகல மகிபால லலிதம் கலகம். இந்த பண்ணி இருக்க அது என்ன தெரியுமோ, வள வளர்ந்து 10-12 குட்டிய போடுவோம், தெரிஞ்சா? சூதே சக சூகர யுவதி, தெரிஞ்சா? அந்த பெண் பன்னிக்குட்டியை பண்ணி இருக்க, அது சுதசதம் அத்தியந்த துர்பகன் ஜடிதி, மகாமட்டமா, அதாவது திரும்பி பாப்பாளோட, தெரிஞ்சா? அப்பேற்கு மகாமட்டமான 10-12 குட்டிகளை இன்று அது நிற்கிறது, அது அர்த்தம். அதனால எப்படி அதே கரிணீசிராய சூதே, ஒரு பெண் யானை இருக்க, அது என்ன பண்ணு தெரியுமா, ஒரே குட்டிய போடும். எத்தனை நாள் கழிச்சு, 12 வருஷம் கர்ப்பவாசம் அது, 12 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டியைத்தான் போடும். அந்த குட்டி இந்த பெண்ணிக்குட்டியை கல் எடுத்து அடிக்கிறாள், அது மாதிரியாது, அது எப்படி இருக்காது அப்படி? சகல மகிபால லாலிதம் கலகம், ராஜாக்கள்லாம் கொண்டாடுறா, தெரிஞ்சா? என்ன பட்டத்து யானை சொல்லிட்டு பிரமாதம், அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி மைசூர்ல பட்டத்து யானையை பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும், இருக்கிற காட்டுல இருக்கிற யானைக்குள்ள அழகான யானையா கொண்டு வந்து அதுக்கு ஒரே தங்கம் சொர்ணமயமா 1000 கணக்கான போது தெரிஞ்சு சொல்ல முடியாது. இப்ப சிலோ சோ கணக்குலாம் இப்ப நகை பண்றா, அது மாதிரி சீனிவாசனுக்கு பண்றாப்புல, அதுக்கு நிறைய நகைகளெல்லாம் சூட்டி அது பவனி வருகிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படி மகாராஜாக்கள்லாம் கொண்டாடும்படியான ஒரு யானை கூட்டியே இருக்கு, தெரிஞ்சா? அதனால நீர் கொண்டாடும் முடியா ஏதோ சில ஸ்லோகங்களை பண்ணி, நாயனும் வத வதன 1000 பண்ணினேன் என்ன என்ன, அதனால கவலைப்படாது அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துறது போல இந்த ஸ்லோகத்துல அந்த பழைய ஸ்லோகத்தினை நனவாக வச்சு சுவாமி ஜெயிச்சிருந்து சாதிச்சிருக்கார்னு சொல்றது வந்து ஒரு கருத்து. ஆக சடகோ வைதி சமாக்கியம் சவ ரகுதுரீண பாதுகே யுக்தா சூதே சகஸ்திரமேவம் சூட்டி ஸ்வயமேவ என்னயா பவதி. இதோட சமாக்கியா பதிவு பாதுகையினுடைய பெயர் சடகோபங்கிற பெயர், அந்த பெயரில் வச்சு இதெல்லாம் சமாச்சியா பத்திரிகை ஒரு பத்திரிகை முடிஞ்சது. அடுத்தது பிரபாவ பத்திரிகை, பாதுகையினுடைய பெருமையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். வந்தேய தத்ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகையோர் யுகம் உன்னதானாம் அவனதிஹி நதானாம் எத்ரசோன்னதிஹி. வந்தே அப்படின்னா சேவிக்கிறே அப்படின்னா, யார சேவிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, பாதுகையோகோ யுகம் அந்த ரெண்டு பாதுகைகளையும் நான் விழுந்து விழுந்து சேவிக்கிறேன். ஏன் அப்படின்னா மான்யம், அது ரொம்ப கொண்டாடத்தக்கது. சாதாரண காலில் கட்டி போட்டால் அது மட்டும் கிடக்கணும் எங்கேயோ மூலையில், அப்படிப்பட்ட பாதுகை அது. மான்யம் பெருமான் கேட்கறதுக்கு முன்னாலே தூக்கியத்துக்கு தயாராக காத்துருக்கா ஆயிரம் பேர். அதனால மான்யம் எல்லாராலும் கொண்டாடத்துக்கு பாதுகைக்கு இல்லையோ அதை சேவிக்கிறேன். என்ன அந்த பாதுகைக்கு மாத்திரம் அவ்வளவு மதிப்பு அப்படின்னு கேட்டா, சது ரங்கநாதஸ்ய சாஸ்திராத் ரங்கநாதனுடைய பாதுகை அல்லவா, அதனால அதுக்கு உயர்வு. ஆக அப்பேற்ப ரங்கநாதனுடைய எல்லோராலும் கொண்டாடத்தக்க வேதங்களாலும் புகழத்தக்க பாதுகையினுடைய யுகலத்தை இரண்டு பாதுகைகளையும் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னா, அந்த பாதுகையை பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டமானாக்க, உன்னதானாம் அவனதிகி, உன்னதானாம் அவனதி, ஆறு உயர்ந்தவர்களாக இருக்காளோ என்ன அவளுக்கு அவனதிக்கு குனிவை ஏற்படுத்து, அதாவது அடக்கத்தை உண்டு பண்றது அந்த பாதுகை. அப்புறம் மதானான்யத்ரஜோன்னதிகி, ஆறு வணங்கி இருக்காளோ அவளுக்கு உயர்வை உண்டு பண்றது. தெரிஞ்சுதா? ஆக உயர்ந்தவர்களை தாழ்த்தியும் தாழ்ந்தவர்களை உயர்த்தியும் அப்படி விசித்திரமான காரியத்தை பண்றது அந்த பாதிய விஷயத்தை நாம் தியானம் பண்ணமானாக்க. எப்படி அப்படின்னு கேட்டா, ரங்கநாதன் பேசிட்டிருக்கார், காலம்புற எழுந்துக்கிறார். எழுந்தவுடனே என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, இப்படி குனிஞ்சு பாதுகை எங்க இருக்குன்னு பார்த்துட்டு என்ன பாதபீடத்திலேருந்து பாதுகைய திருவிழில சேர்த்துட்டு அப்புறம் தான் நடப்பார் இல்லையா. அதனால பாதுகை காட்சிக்கிட்ட குனிதான் ஆகணும். உன்னதானாம் அவனதிகி, எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் கூட பெருமா ரங்கநாதன் என்ன பண்றாரு, அல்லது ராமன் வச்சுக்கோ என்ன பண்றாரு, துணிஞ்சுதான் பாதி ஏற்றி சாத்திக்கிறேன். தெரிஞ்சுதா? உன்னதானாம் அவனதிகி அப்படின்னா, இது இது எதனால இப்போ இதுக்கு சக்தி இதுக்கு வந்ததுன்னு கேட்டார். இந்த பாதகைக்கு அகடித கடனாசக்தி, எதையும் பண்ணக்கூடிய சக்தி வருது. சரி, அப்புறம் உன்னதா, அப்புறம் அவனதானாம் உன்னதி, குனிஞ்சி பார்த்துட்ட பிற்பாடு பாதுகைய திருவிழில சேர்த்துக்கிட்டு நடக்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ இப்ப அவனதரா தனிஞ்சு இருந்தவரோ இல்லைப்பார், இப்ப எவரோ ஆகிட்டார், இப்ப உன்னவர் ஆகிட்டார். சரிங்களா? ரெண்டு வரைக்கும் வேற மாதிரி இருக்காதா பாதுக, மூணு வர கிடையாது இருக்காதா? அது மேல ஏறி உண்டா ஏறினா ரங்கநாதன் இயற்கை வெள்ளத்தோட இந்த மூணு வரைக்கும் உசந்து வருவாங்க. பாதி சேர்த்துட்டா மூணு வரைக்கும் உயர வேண்டியதானே, பாதுகிற உயரம் மேல இவருக்கு வந்துருமோ இல்லையோ. அதனால அவனதானாம் உன்னதி, அதனால பெருமாள் விஷயத்திலேயே இந்த வேடிக்கையை பண்றது இந்த பாதுக. நம்ம விஷயத்துல எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, உன்னதான் ரொம்ப கர்வத்தோட பாதுகா விஷயத்துல பெருமாள் விஷயத்திலேயோ எவன் ஒருத்தன் நாசிகனாகவும் கர்வத்தோடு இருப்பனோ அவனுக்கெல்லாம் அவனதிய பண்றது இந்த பாதுக. தெரிஞ்சா? எவன் விழுந்து வணங்கி நெச்சு போய் பெருமாள் சன்னதிக்கு போய் சடாரிய திருவடியில சேர்த்தான்னு திருமடியில சேர்த்துக்கிண்டு வந்து நெச்சு அனுபவிக்கிறானோ, ரங்கநாதன அந்த பாதகையை அனுபவிக்கிறானோ அவனுக்கு உன்னதிய பண்றது. ஆக பாதுகையானது அவ்வளவு வசந்தது. இது என்னது? அதனால எல்லாரையும் எப்பேற்ற மட்டமா இருந்தாலும் கூட பாதுகா தியானம் பண்ணி மெச்சபடி கோயிலுக்கு போய் பாதுகா சதாரிய தன்னுடைய முடிமேல சாத்திக்கிண்டு திருச்சாயை வாங்கிட்டு பிரபாதீசம் வாங்கிட்டு வந்தான்னா அவனுக்கு அவ்வளவா ஔன்னத்தியம் உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல இப்ப ஏற்பட்ட அசாதாரணமான சக்தி உடையவன், உயர்ந்தது தாழ்ந்ததாக்கிறது, தாழ்ந்தது உயர்ந்ததாக்கிறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், அப்படி சக்தி உடையது இந்த பாதுகை அப்படின்னு சொன்னார். இன்னும் பாதுகாசன் பாதுகையை போய் பாட ஆரம்பிச்சார சுவாமி தேசிகன். என்ன அவர்கிட்ட நான் பாதுகையை பாடுறேன்னு சொன்னாரோ இல்லையோ, பெருமாள்கிட்ட எத்தனை திருவாவரணம் இருக்கு, சங்கன் சக்கரம் கதை சாரணம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டார் பாதுகையை போய் பாதுகாசனம் பண்ணுவானே, சங்க சகாசனம் என்ன சக்கர சகாசனம் அப்படின்னு கதா சகாசனம் அப்படி பண்ணக்கூடாதோ, ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு சந்தேகம் வருது நமக்கு. சரிங்களா? அது மாதிரி பண்ணலாமா? சரிஞ்சா? பெருமாவுடைய திருவிழில அடியில மறைஞ்சு கிடக்கு பாதுகா, இதை போய் தேடி பிடிச்சார் சுவாமி தேசிகன். நூந்து பார்த்த உடனே சங்க சக்கரம் அழகா சேவை சாதிக்கிறது, கிரியிடம் அழகா சேவை சாதிக்கிறது, இதெல்லாம் விட்டார் தேடி பிடிச்சு கிடைச்சில அடியில மறைஞ்சு திருவடிகளை மறைஞ்சிருக்க அந்த பாதுகையை போய் பாதுகாசனம் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஆக அந்த பாதிரிக்கு அவ்வளவு பெருமை இருக்கு மற்றது எல்லாத்தையும் விட அப்படின்னு காட்டுறதுக்கு பார்த்தா இந்த பிரபாவ பத்திரிக்கு மாத்திரம் 70 ஸ்லோகம். பாதுகாசரத்துல ஒவ்வொரு பத்திரிகையும் ஓரளவுதான் ஸ்லோகம். இதுல பாதுகாப்பு இந்த பிரபாவத்தை வர்ணிக்கிறதுக்காக 70 ஸ்லோகத்தினால இந்த பாதிரி அவ்வளவு பெருமையுடையது அப்படின்னு காட்டுவதற்காக வர்ணிக்கிறார் அப்படின்னு. இதுல என்ன தெரிகிறது, ஆழ்வார் ஆச்சாரியனை யாரு வணங்குறாளோ அவளுக்கு மோட்சம், வணங்காதவாளுக்கு மோட்சம் கிடைக்காது. சரிதா? அதனால ஆச்சாரியன் ஆப்பாட்டாரோ இல்லையா, சடகோபனா ஆச்சாரியம், சடகோபனாக அவதரிச்சர் பாதுகாரணால பாதியும் ஆச்சாரியனா போயிருக்கு. அதனால ஆச்சாரியன் விஷயத்துல யாரு ஈடுபடுறாளோ அவ மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை பெறுவார் அப்படின்னு தெரியுது. அதனால அவனை தானா உன்னதி பாதியை விழுந்து சேவிச்சவனாக்க அவளுக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யம், ஐகமான ஐஸ்வர்யம் என்ன உண்டோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சுவாமி ஜெயசன் நமக்கு அனுகிரகிக்கிறான். நிஷேகம் அம்பரதலம் எதிபத்ரிகா சாது தத்தார்ணவி எதி சமேத்தியம் அசீபவத்ரி புருஷஸ்வயம் சேது லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவ. நிஷேகம் அம்பரதலம் எதிபத்ரிகா சாத் பிரபாவ பத்ததி பாதியினுடைய பெருமையை சொல்றதுக்காக ஆரம்பித்தார். பாதியை பெருமையை சொல்றதுன்னு ஆரம்பிச்சா என்னால் எப்படி சொல்ல முடியும், முடியாதுங்கிறாரு சாமி ஜெயிக்கணும். சொல்லணும்னு ஆரம்பிச்சேன் முடியாது, ஏன் அப்படின்னு கேட்டா நிச்சேக பாதியை எழுதணும். இப்போ சோகங்கள்லாம் எழுதணும் இல்லையா, மனசால கவனம் பண்ணி பத்திரிகையில தான் எழுதணும். அப்ப எழுதுறா இருந்தா பாதுகா பிரபாவத்தை சொல்லிட்டே இருந்து எழுதுறா இருந்தா எவ்வளவு பேப்பர் பத்திரிகை இருந்தா எழுதலாம் அப்படின்னு கேட்டா இப்படி பார்த்தா ஒன்னும் தோணலை சொல்றதுக்கு. பார்த்தா இதுதான் பறந்த ஆகாயம் இருக்க, அதை எடுத்துப்போம். நிச்சேக அம்பரதலம் இந்த ஆகாயம் வானம் இருக்க நிச்சேகம் துளி கூட விடாம அதை முழுக்கும் எடுத்துக்கிட்டு அந்த முழுக்க அது எல்லாம் பத்திரிகையா ஆயிடும். சரிங்களா? அந்த காலத்துல தாளச்சோடியில தாளபத்திரத்தில் எழுதுவான், அதாவது ஆலமரத்தினுடைய பயில். சரிங்களா? அதுக்கு என்ன பேரு, பனவலை. சரிமா? அது மாதிரி ஆகாயம் முழுக்கலும் பனவலையா போகட்டும், அல்லது இந்த காலத்து கிரமத்தில் ஆகாயம் முழுக்கலும் பத்திரிகையாக ஆகட்டும். சரிங்களா? ஆக எது எழுதப்படுகிறதோ எழுதுறமோ அதுக்கு பத்திரிகைன்னு பேரு, பேப்பர் இல்லையா. அது மாதிரி ஆகாயம் முழுக்கும் ஆனா ஒருவேளை அதுல எழுத முடியுமோ அப்படின்னா அப்படி சொல்லிச்சு. அம்பரதலம் எழுதி பத்திரிகை சேர்ந்து சொல்லலாமோ இல்லையா சுவாமி ஜெயசன், நிச்சேகம் அம்பரதலம் கூட விடாத அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் இருக்கு அப்படின்னு கேட்டவானா, இங்க இருக்க முடியாத பாஞ்சபௌதிகமான ஆகாசம் மாத்திரம் பத்திரிகா வச்சிருந்தா போராது. சரிஞ்சா? பாஞ்சபௌதிகமா இல்லாத அப்ராகிருதமான ஆகாசம் மேல திரிபாதி பூஜை இருக்கோ இல்லையோ அதையும் கேட்டுக்கணும் தாத்பரியம் போட்டிருக்கு சுவாமி ஜெய்சனுக்கு. அதனால பாஞ்சபௌதிகமான இந்த கீழே இருக்க முடியாத விபூதியில் இருக்க முடியாத இந்த ஆகாசம் அப்புறம் இதோட 3 மடங்கு அங்க பெருசு. இது 1 மடங்கு, மேல இருக்கிறது திரிபாதி பூஜின்னு பேரு, 3 மடங்கு. அந்ததும் அந்த அங்க இருக்க முடியாத அப்ராகிருதமான பாஞ்சபௌதிகம் இல்லாத ஆகாசம் இருக்க அந்த ஆகாசமும் சேர்ந்து பத்திரிகையானா ஒருவேளை எழுதலாமோ என்னவோ அப்படின்னு தாத்பரியம் அவங்களோட பெருமை பாதுகிக்கு என்பதற்காக அழுத்தமாக நிச்சேகம் அம்பரதலம் எதி பத்திரிகாச்சா. இது பத்திரிகை ஒன்று தோற்றி எழுதுறதுக்கு மை வேணுமே, எங்க போறது இவ்வளவு பத்திரிகை எழுதுனாக்கே அவ்வளவுக்கு மை எங்க போறது, யார் தயார் பண்றது அப்படின்னு கேட்டார். கரைச்சு மையா இருந்தாக்க அதை தோத்து எழுதினாக்க அநேகமா அத்தனை பேப்பருக்கு சரியா போறோம். சரிங்களா? அதனால இவ்வளவு பேப்பர்ல பாதியருடைய பெரிய எழுதுறதா இருந்தா 7 சமுத்திரமும் மை பூமி இம்பாக்கு தெரிஞ்சா அதுல 7 சமுத்திரமும் கரெக்டா மை. சத்தார்ணவி எதி சமேத்தியம் அசீபயத்ரி எல்லாம் சேர்ந்து மையா வச்சிருந்தா ஒருவேளை எழுதலாம்னா. சரி, அப்ப அவ்வளவு இதுல எழுதுறாருந்தா சொல்றது யாரு பெருமையே, ஆறாள் சொல்ல முடியும், நீர் தான் அம்மாலே சொல்ல முடியாதுங்கிறீர, யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டார். புருஷஸ்வயஞ்சேது சகசிரவதனா வக்த தெரிஞ்சா. ஆயிரம் நாள் முகமுடைய வாயுடைய ஆதிகேடன் இருக்கானே அவன் சொன்னா எழுதலாம் அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சா. ஆயிரம் முகத்தினால சொன்னாக்க இவ்வளவு இந்தும் இவ்வளவு பேப்பரும் தேவையாதுக்கு என்ன தெரிஞ்சா அது போராது போட்டிருக்கு. அதனால சுவாமி தத்பரி என்ன கேட்டவனாக்க புருஷா சயன் சேது அப்படின்னு ஆதிசேஷன் சொன்னா போராது. பின்ன சகசிரவதனா அநேக முகங்கள் உடைய எம்பெருமா புருஷன் அவன் ஒருத்தனுக்கு தான் பேரு புருஷன் தெரிஞ்சா. ஆகினால அப்பே இருந்து எம்பெருமானே பல திருவமண்டலத்தை எடுத்துட்டு ஆயிரம் கணக்கா ஒரு ஆயிரம் இல்ல எடுத்துன்னு சொன்னா அப்போ ஒரு வேலை எழுதலாமோ என்னவோ. லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா இப்படியா பண்ணா எல்லாம் ஒன்னா சேர்ந்துதுனாக்க அத்தனை நிறைய அதுக்கப்புறம் சொல்லணும். அதுக்கு தகுந்தபடி பல்லாயிரக்கணக்கான கைகள் வேணும். அப்புறம் அதுக்கு தகுந்தபடி பேரா வேணும். அப்புறம் மைய தோத்துக்கணும். இப்படி எல்லாம் எழுதணும். அப்படி எழுதினா ஒருவேளை பாதிகையினுடைய பிரபாவத்தை எழுதலாம். அதனால எத்தனை பேர் எழுதுறவ எவ்வளவு பேனாக்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒன்னும் இங்க கணக்கு முடியாது. அதனால எவ்வளவு சேர்ந்தாலும் கூட எழுதுறது சந்தேகம் புரிஞ்சா. எவ்வளவு சேர்ந்தாலும் கூட எழுதுறது சந்தேகம். ஆக அப்பேற்பட்ட பாதுகையினுடைய பிரபாவம் மிகச்சிறந்தது அப்படின்னா.